பாடி வேலை செஞ்சால் இருக்காது, அதில் ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் இருக்காது. ஆடி பாடி வேலை செஞ்சால் இருக்காது, அதில் ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் இருக்காது. ஆடி பாடி வேலை செஞ்சால் இருக்காது. இறப்பு கூட எடுத்து வீச இழுப்பை வளைக்கும் தினசு, அதை எதக்க நின்று பார்க்கும் போது இங்கோ போகுது மனசு. ஆடி பாடி வேலை செஞ்சாலும் இருக்காது, அதில் ஆணும் பெண்ணும் சேராவிட்டாலும் இருக்காது. ஆடி பாடி வேலை செஞ்சாலும் இருக்காது. அதில் ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் இருக்காது. ஆடி பாடி வேலை செஞ்சாலும் இருக்காது. கண்ணாடி வளை கல கலங்க கையே வீசுத வீச்சு, நீ கையே வீசுத வீச்சு. அதை கற்பனை செய்து பாட நினைச்ச எல்லாம் பழச போச்சு. ஆடி பாடி வேலை செஞ்சாலும் இருக்காது, அதில் நானும் பெண்ணும் சேராவிட்டால் இருக்காது. ஆடி பாடி வேலை செஞ்சாலும் இருக்காது. பொன்னா விளையலாச்சு, முயற்சி தன்னை ஓரார் எல்லாம் புகழ்ச்சியாக பேசலாச்சு. ஆடி பாடி வேலை செஞ்சாலும் இருக்காது, அதில் நானும் பெண்ணும் சேராவிட்டாலும் இருக்காது. ஆடி பாடி வேலை